பேசும் ஓவியம் பூங்காவியம் பேசும் ஓவியம் ஆணி பொன்னேரோ ஆரிரோ ஆரோ வெள்ளி பன்னீரோ ஆரிரோ ஆரோ பூங்காவியம் பேசும் ஓவியம். ஆரிரோ ஆரோ வெள்ளி பன்னீரோ.